கொக்கி வச்சேன் கொக்கு புடிக்க, அங்க சொக்கி வந்து சிக்கி கிட்ட கட்டி புடிக்க. அடி கொக்கி வச்சேன் கொக்கி வச்சேன் கொக்கு புடிக்க, அங்க சொக்கி வந்து சிக்கி கிட்ட கட்டி புடிக்க. காட்டு பரபா உன்ட்ட திருப்பு, அடி நாட்டு பரத்தி உன் பாட்டு நிறுத்து. அடி கொக்கி வச்சேன் கொக்கி வச்சேன் கொக்கு புடிக்க, அங்க சொக்கி வந்து சிக்கி கிட்ட கட்டி புடிக்க. ஐ கொக்கி வச்சேன் கொக்கி வச்சேன் கொக்கு புடிக்க, அங்க சொக்கி வந்து சிக்கி கிட்ட கட்டி புடிக்க. காட்டு பரபா ஒருட்ட திருப்பு, அடி நாட்டு பரத்தி உன் பாட்டு நிறுத்து. கொக்கி வச்சேன் கொக்கி வச்சேன் கொக்கு புடிக்க, அங்கே சொக்கி வந்து சிக்கி கிட்ட கட்டி புடிக்க. நாட்டு புறத்தி உன் பாட்டு நிறுத்த.